Down mic check, massive. 1, 2. It's your boy. It's been a minute. I'm from an island on the east, survived the Holocaust. Better to lose, but I survived, we saying Mazel Tov. Use a minute, dog, I run it from the older tracks. I get the money, now I run it like a quarterback. I get it back, I get it back, I get it back. I did it once, I did it twice, I'm talking rap. I take it easy, now I'm comfy where I'm at. Coming for the throne is dangerous, I'm telling you the facts. And yo, I'm climbing up these mountains like it's art of war. They wish I'd sayonara, bitch, I'm saying art of war. I'm from the other side of town, where goons don't fuck around. When bullets come flying, the bodies hit the ground. Bunker generation, yeah, yeah. I'm about to detonate a plot explosion, yeah, yeah. Smoking hookah, stuff the fucking medication, ooh, yeah. Shout out Raddy and the fam at Oro Nation. என்றென்று வஞ்சகம் கொண்ட நெஞ்சத்தால் மன்னவர் மடிந்த கதை. வானமே வங்க கடல் சொல்லும் நாங்கள் வேறு நிலை. ரத்தின கம்பளத்தில் ராஜ நடை போட்ட காலம். ரத்தத்தில் ஊறி போனதாக வெள்ளம் போல பாயும். மரமே வளர்ந்த கூட்ட நாங்கள் மடிந்து போனதில்லை. உயிர் மான காக்கும் மறவர் மாந்தர் மண்டி இட்டதில்லை. கொடுமையில் வளர்ந்தவர் குருதியில் தீயாய் நினைந்தவர். அதற்கெல்லாம் புகுந்த போது மறைவின் பாதை நடந்தவர். வெற்றி எங்கள் கவசம், இது வீரன் அந்த கலசம். பகை சுற்றி நின்ற போது நெஞ்சை தூக்கி நின்ற கூட்டம். இனி பதிந்து குழிகள் படுக்கை அறைகள் வளர்ந்த காட்டில் உழைத்த செடிகள் இனத்தை அழித்த எதிரி இடத்தை மறக்கும் வரைக்கும் மடினி. வணக்கம், நாங்கள் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு இனத்தின் மலர்கள். மறைக்கப்படும் வரலாற்றில் இருந்து கிழிக்கப்படும் பக்கங்கள். அவமானத்தை ஆடையாகவும் அதிகாரத்தின் உச்சத்தை அம்மனமாகவும் அடியில் இருந்து பார்த்த கூட்டம். எங்கள் ஆணிவேரை உன் பாட்டனாலும் அசைக்க முடியாது. புரியாதவர்க்கு நாங்கள் போர்க்கருவி, புலனாய்வு துறையில் தமிழன் ஊர்க்குருவி. ரத்தியாதித்தன் ஒரு நேஷன்.